எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை. அவன் வர்ற வரைக்கும் வயசை கொடுத்து நண்டு சிண்டு தொகுது. அவன் எழுந்து கிழந்து வந்தானா இந்த தீபாவளி நம் வந்து. குடியிருக்கும் வெறித்தனோ நம்ம கெத்தாவல்லாத்தனோ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் நமசனம் வெறித்தனோ இன்னும் இப்போ கல்னா நம்ம கெத்தாவல்லாத்தனோ ஆமா அழுக்கா இருப்போம் கருப்பா களியா இருப்போம் ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனா.